ஸ்ரீமான் வேங்கடநாதார்யக்கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சார்யவர்யோமே சந்நிதத்தாம் சராஹரி ஸ்ரீபராசரபட்டார்ய ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீவத்சாங்கசுக ஸ்ரீமான் ஸ்ரயசே மேஸ்து பூயசே. நமோஸ்வனந்தாய சஹஸ்ரமூர்த்தயே சஹஸ்ரபாதாக்ஷி சிரோருபாவே சஹஸ்ரநாம்னே புருஷாய சாஸ்வதே சஹஸ்ரகோடி யுகதாரிணே நம. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்ஃபடிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. ஐந்தாவது வேதம் என்று கொண்டாடப்படுவது மகாபாரதம். வேத தாத்பரிய நிர்ணயம் பண்ணுவதிலே அந்தரங்கமான இதிகாசங்களிலே ஒன்று அது. இம்மகாபாரதத்தில் உயிர் நாடியாய் இருப்பவை சஹஸ்ரநாமாத்தியாயமும் பகவத்கீதையும். இவை இரண்டிற்கும் மதாச்சாரியர்களாய் அவதரித்தவர்கள் வியாக்கியானம் செய்துள்ளார்கள். சஹஸ்ரநாமாத்தியாயத்திற்கு விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திற்கு அனுகுணமான வியாக்கியானம் செய்தவர் பராசர பட்டர். இவர் கூரத்தாழ்வாருடைய திருக்குமாரர். சகல சாஸ்திரங்களிலும் வல்லவர். நடமாடும் பாணினி என்று பெயர் பெற்றவர். அருளிச் செயல்களிலே மிக்க ஈடுபாடு கொண்டவர். திருவரங்கனின் இன்னருளுக்கு இலக்காய் அவருடைய ஸ்வீகார புத்திரர் எனப்பட்டவர். சஹஸ்ரநாம பாஷ்யத்திற்கு பட்டரிட்ட பெயர் பகவத்குண தர்ப்பணம் என்பது. எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை கண்ணாடி போல தெளிவாக காட்டுவதால் இப்பெயர் வந்தது. பிரம்மம் நிர்குணம் என்று சொல்லும் அத்வைத மதாச்சாரியரான சங்கரரும் சஹஸ்ரநாமாத்தியாயத்திற்கு ஒரு பாஷ்யம் செய்துள்ளார். அதனையும் ஆங்காங்கே பகவத்குண தர்ப்பணத்துடன் ஒத்திட்டு பார்ப்போம். ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்தத்தில் திருநாமப் பெருமை பறக்க பேசப்பட்டுள்ளது. திருமாலையில் தொண்டரடிப்பொடிகள் திருநாமப் பிரபாவத்தையே மிகுதியாக பேசியுள்ளார். மற்ற ஆழ்வார்களின் அருளிச் செயல்களிலும் இதனை காணலாம். எம்பெருமானுடைய திருநாமங்களுக்கு எல்லை இல்லை. அவனுடைய கல்யாண குணங்களையும் செயல்களையும் கொண்டு இப்பெயர்கள் ஏற்பட்டன. ஒவ்வொரு திருநாமும் ஓர் ஆயிரமாக ஆகி உலக அழிக்க வல்லது என்பர் நம்மாழ்வார். ஓராயிரமாய் உலக அழிக்கும் பேராயிரம் கொண்டதோர் பீடுடையன் என்பது அவருடைய திருவாக்கு. எண்ணற்ற திருநாமங்கள் எம்பெருமானுக்கு இருக்கச் செய்தேயும் அடியார்கள் உகந்த திருநாமங்களே அவனுகந்த திருநாமங்களாகின்றன. தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவே தமருகந்தது எப்பேர் மற்ற பேர் என்றார் பொய்கையாழ்வார். வியாச பராசர சௌனகாதி மகர்ஷிகளாலே பயன்படுத்தப்பட்ட திருநாமங்கள் ஆயிரத்தை நமக்கு தொகுத்தளித்தவர் பீஷ்ம பிதாமகர். ரிஷிபி பரிகீதானி தானி வக்ஷாமி என்று அவர் கூறுகிறார். இந்த சஹஸ்ரநாமத்தில் தொகுக்கப்பட்டுள்ள திருநாமங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு மந்திரம் என்பவர். இன்னின்ன திருநாமங்களை இன்னின்ன பலன்களுக்கு பாராயணம் செய்ய வேண்டும் என்று கூறும் நூல்களும் பல உண்டு. ரிஷி முதலான ஞாசம் செய்யும்போது அஸ்த ஸ்ரீ விஷ்ணோ திவ்ய சஹஸ்ரநாம ஸ்தோத்திர மகாமந்திரஸ்யா என்று சொல்லுவதாலும் இந்த ஸ்தோத்திரமே மந்திரம் என்பது விளங்கும். பட்டருடைய பாஷ்யத்தை தொடங்குவதற்கு முன் ஆழ்வார்கள் சஹஸ்ரநாம விஷயத்திலே எவ்வாறு ஈடுபட்டார்கள் என்பதை சில உதாரணங்கள் கொண்டு பார்ப்போம். ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்த்திருவம் முமுக்ஷூபாஸ்யத்வம் மோக்ஷப்பிரதத்துவம் ஸ்ரீயப்பதித்வம் முதலியன, அதாவது உலகை படைத்தல் காத்தல் அழித்தல் இவற்றை செய்தல், முமுட்சுக்களாலே உபாசிக்கப்படுதல் மோக்ஷத்தை தருதல் ஸ்ரீயப்பதியா திருமகள் கேழ்வனாய் இருத்தல் என்பன எப்படி எம்பெருமானுக்கு அசாதாரணமோ, அவ்வாறே ஆயிரம் பெயர்களை உடையவன் என்பதும் அவனுக்கே உள்ள ஒன்று. குடக்கோத்தாடிய கண்ணனைக் கண்டு மையலுற்றாள் பரகார நாயகி. அவள் நிலையைக் கண்டதாய் இவளுக்கு இந்நோய் செய்தவன் யார் என்று அறிய கட்டுவிச்சியை அழைத்தாள். அவளும் சீரார் சுலகில் சிலனல் விடுத்தெறியா வேறா விதிர் விதிரா மைசிலா கைமோவா சீரா பேராயிரம் உடையான் என்றுழைத்தாள். மற்றவர்கள் சொல்லுவது கிடக்கட்டும், தலைவியின் நிலையை தாய் பேசுகிறாள். இப்படிப்பட்ட நிலையை இவள் அடைந்ததற்கு காரணம் கண்ணபுரத்தம்மானை கண்டாயிருக்குமோ என்கிறாள். பேராயிரமுடைய பேராளன் பேராளன் என்கின்றாளால் காரார் வயலமரும் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ. இத்தலைவிதான் ஆசைப்பட்டவள் பேராயிரமுடைய பேராளன் என்று அடையாளம் காட்டுகிறாள். ஒரு மகள் தன்னையுடைய தாயாக பேசுகின்றார் பெரியாழ்வார். என் மகள் மாயன் மணிவண்ணன் மேல் மாதுருகின்றாள். அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? காரை போனும் கண்ணாடி காணும் தன் கையில் வளை கொடுக்கும் கூரையுடுக்கும் அயர்க்கும் தன் கொவ்வை செவ்வாய் திறக்கும் தேறி தேறி நின்று ஆயிரம் பேர் தேவன் திறம்பிதற்றும். ஆயிரம் பேர் தேவன் என்று அடையாளம் காட்டுகின்றாள். சிற்றில் சிதைக்க வேண்டாம் என்று கண்ணனை வேண்டுகின்ற ஆயர் சிறுமையரும் அவனை நாமமாயிரமேத்த நின்ற நாராயணானரனே என்று அழைக்கிறார்கள். தாமானிலும் ஆழ்வார்கள் அவனை ஆயிரம் பேருடையான் என்று அழைத்தார்கள். எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாட தொண்டர் குலத்துள்ளாரை அழைக்கின்ற பெரியாழ்வார் வந்தடிதொழுது ஆயிர நாமம் சொல்லி என்கிறார். திருமோகூரில் அமர்ந்த பெருமானை அன்றி வேறு கதியில்லை என்றும் நம்மாழ்வார் அவன் ஆயிரம் பேருடைய அம்மான் என்கிறார். இளங்கதி மற்றொன்றெம்மைக்கு மீந்தந்துழாயின் அலங்கலங்கண்ணி ஆயிரம் பேருடையவம்மான். ஆயிரம் பேரானை தன் தாயாகவும் தந்தையாகவும் என் உள்ளத்தை வைத்தேன், இனி எதுவானால் எனக்கென்ன என்கிறார் பெரிய சிறுவந்தாரியர். சுழற்பொன் முடியானை ஆயிரம் பேரானை சுழர்கள் சுழராழியானை இடர்கடியும் மாதா பிதுவாக வைத்தேன் என் மனத்துள்ளே யாதாகில் யாதே இனி என்பது நம்மாழ்வாருடைய பாசுரம். தேவர்களும் எம்பெருமானை ஆயிரம் பேர் சொல்லி வணங்குவர் என்பர் கலியர். ஏறுகள் பூஞ்சுனை தடம் படிந்து இனமலரெட்டு விட்டு இமயோர்கள் பேர்களாயிரம் பரவினின் அடிதொழும் பிரிதி. ஆயிரம் பேரால் அமரர் சென்றிரஞ்ச அறிதுயில் அரைகடல் நடுவே ஆயிரம் சுடர்வாய் அரவணைத்துயின்றான் அரங்கமானே அண்டரும் வானத்தவரும் ஆயிர நாமங்களோடு சிந்தரல் பாட வருவான் சித்திரகூடத்துள்ளானே என்பவையெல்லாம் கலியருடைய பாசுரங்கள். சகசிரநாம பாராயணத்தை தவம் என்கிறார் பூதத்தாழ்வார். ஏத்தி பணிந்தவன் பெயர் ஈரஞ்சூறு எப்பொழுதும் சாத்தி உரைத்தல் தவம். எம்பெருமானுக்கு ஆட்சிய நினைத்த பூதத்தார் எப்பொழுதும் சகசிரநாமத்தால் பூக்களை கொண்டு அர்ச்சிப்பதாக கூறுவர். ஆய்ந்துரைப்பனாயிரம் பேர் ஆதி நடுவந்திவாய் வாய்ந்த மலர் தூவி வைகளும் ஏந்த பிறைக்கோட்டு செங்கண் கறிவிடுத்த பெம்மான் இறைக்காட்பட துணிந்தயான். எம்பெருமானுடைய திருநாமங்கள் ஆயிரத்தையும் ஓதி உணர்ந்தவர்களுக்கு ஒரு துன்பமும் வாராமல் அவன் காப்பான் என்பர் கலியன். ஓதி ஆயிர நாமம் உணர்ந்தவர்க்கு உறுதுயர் அடையாமல் ஏதமின்றி நின்றருளும் நம் பெருந்தகை. பிரகலாதனை காக்க சிங்க உருவாய் எம்பெருமான் தோன்றினான். இரணியன் தூண் புடைப்ப அதிலே தூன்றினான். ஏன் தூணை புடைத்தான்? பள்ளியிலோதி வந்த தன் சிறுவன் வாயிலோர் ஆயிர நாமம் ஒள்ளியவாகிப்போத ஆங்கதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையைச் சீறி வெகுண்டு தூண்புடைப்ப தெள்ளிய சிங்கமானான். ஆசுர பிரகிருதிகளுக்கு சஹசிரநாமம் பொறுக்க முடியாததாயிருக்கும். பகவத்வேஷியாக இருந்த இரணியனை கூறுமிடத்து கரியனுடைய பாஷணம். பகராதவன் ஆயிர நாமம் அடிப்பணியாதவன் அமரில் நிகராதவன் திருநாமங்களை சொல்லாதவன் என்கிறார் ஆழ்வார். எம்பெருமானை வசீகரிக்க சிறந்த உபாதமான சஹஸ்ரநாமத்தை சொல்லி எம்பெருமானை வணங்குங்கள் என்று நமக்கு உபதேசிக்கிறார். அரிதியாகில் நெஞ்ச அன்பாய் ஆயிர நாமம் சொல்லி வெறிகொள் வண்டு பண்கள் பாடும் வதறி வணங்குதுமே. பாராறும் காணாமே பரவமான நெடுங்கடலேயான காலம் ஆறானு அவனுடைய திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்த உள்ளத்தி ஓராத உணர்விதீர் உணர்விதிலேல் உலாளந்த உம்பருகோமான் பேராளன் பேரான பேர்கள் ஆயிரங்களுமே பேசீர்களே. மனிதர்கள் சொல்லுவது கிடக்கட்டும், திருமாலிருஞ்சோலையிலே வண்டுகளும் கூட சிறுகாலையிலே ஆயிர நாமங்களை பாடுகின்றன என்பர் பெரியாழ்வார். அருகால் வரிவண்டுகள் ஆயிர நாமம் சொல்லி சிறுகாலை பாடும் தென் திருமாலிரும் சோலையே. இவ்வாறு ஆழ்வார்கள் பேசி கொண்ட ஆயிர நாமங்களின் பொருளை பகவத்குண தர்ப்பணத்தின் வழியே அனுபவிப்போம். அங்குள்ள மங்கள ஸ்லோகங்களாவன: ஸ்ரீபராசரபட்டார்ய ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீவத்சாங்கசுத ஸ்ரீமான் ஸ்ரேயதே மேஸ்து பூயதே. அரங்கநகரப்பனுடைய புரோஹிதரும் ஸ்ரீவத்சாங்கர் என்ற பெயரையுடைய கோரத்தாழ்வானின் குமாரரும் சிறந்த வைஷ்ணவ ஸ்ரீயை பெற்றவருமான பராசர பட்டர் அடியேனுக்கு மிக்க நன்மை பயக்கட்டும். வந்தே கோவிந்த தாதோ முனிவத மனவை லக்ஷ்மணாரியம் மகாந்தம் ஜாயேயம் ஜாமுனாரியம் மமஹதி தனவை ராமமேவாபியாயாம் பத்மாக்ஷம் பிரேக்ஷிஷீய பிரதமவிமுனம் நாதமீடே ஷடாரிம் சௌமி பிரேக்ஷேஜலக்ஷ்மீம் சரணமசரணா ஸ்ரீதரம் சம்ஸ்ரஜேயம். குரு பரம்பரையினுடைய அனுசந்தானம் இந்த ஸ்லோகத்திலே. கோவிந்தன் என்கிற திருநாமுடைய எம்பாரையும் பிதாவான கோரத்தாழ்வானையும் வணங்குகின்றேன். ராமானுஜ முனியை தியானிக்கிறேன். யதீந்திரஸ்த தேசிகர் எம்பெருமானாருக்கும் ஆச்சாரியன் என்று கொண்டாடப்பட்ட பெரிய நம்பிகளை தியானிக்கிறேன். யமுனைத் துறவராகிய ஆளவந்தாரை என் நெஞ்சிலே கொள்ளுகின்றேன். ராமமிஸ்ரர் என்ற பைரவருடைய மணக்கால் நம்பியை ஆசிரியிக்கிறேன். உய்யக்கொண்டார் என வழங்கப்படும் புண்டரீகாட்சரை காண்கிறேன். நாதோபக்யம் பிரவுத்தம் என்று சொல்லும்படி முதல்வரான நாதமணிகளை துதிக்கிறேன். நம்மாழ்வாரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். புகழொன்றில்லா அடியேன் பிராட்டியும் பெருமானையும் சரணடைகின்றேன். ஓம் நமோ கதவக்ராஜ்யை பாரிஷத்யை பிரசாசதே ஸ்ரீரங்கராஜசேனான்யே சூத்திரவத்தியாசமேயுஷே. அடுத்த ஸ்லோகத்தில் சேனை முதல்வரான விஸ்வக்சேனரை வணங்குகிறார். கஜபக்ரர் யானை முகத்தோன் முதலிய பாரிஷதர்களைக் கொண்டு புவனத்தையும் விண்ணுலகையும் ஆள்பவராயும் சூத்திரபதியோடு கூடியவராயும் உள்ள சேனை முதல்வரை வணங்குகின்றேன். வந்தே வைகுண்டசேனான்யம் தேவம் சூத்திரபதீசகம் யத்வேத்ர சிகரஸ்பந்தே விஸ்வமே தத்வஸ்திதம் என்ற யதிராஜ சப்ததி ஸ்லோகமும் இதே கருத்தை உடையது. நமோ நாராயணாயேதம் கிருஷ்ணத்வைபாயனாத்மனே யதாமுஷ்யாயணா வேதாஹ மகாபாரத பஞ்சமாஹ. வேதங்களை வகுத்ததால் வேதவியாசன் என்று பெயர் பெற்றவரும் சாக்ஷான் நாராயணனுடைய அவதாரமுமான கிருஷ்ணத்வைபாயனரை வணங்குகின்றேன். ஜாதோ லக்ஷ்மண மிஸ்ர சம்சயதனாதி ஸ்ரீவத்ஸிஹாதீருஷே பூஜோ பட்ட பராசரேதி பணித ஸ்ரீரங்கபத்ராஸ்வயம் ஸ்ரீ ஸ்ரீரங்கபதி பிரசாத தர்சயா ஸ்ரீரங்கநாதாஸ்வய ஸ்ரீரங்கேஸ்வரகாரிதோ விவருணுதே நாம்நாம் சஹஸ்ரம் ஹரே. பராசர பட்டர் தம்மை பற்றி கூறுகின்றார். என் தந்தையான கூரத்தாழ்வார் எத்தகையவர் எனில் ரிஷி. தவ வலிமையாலே போனவற்றையும் வரப்போகின்றவற்றையும் காணவல்லவர். அளவற்ற செல்வங்களைத் துறந்து எம்பெருமானார் திருவடி சம்பந்தத்தையே பெரும் செல்வமாக நினைத்திருப்பவர். தன் நாமரூபாபியாம் வியாகுருதா என்னும்படி சேதனாச்சேதனங்கள் அனைத்துக்கும் பேரும் உருவமும் தந்த அரங்கநகரப்பனாலே பராசர பட்டர் என்று பயிரிடப்பட்டவன் நான். விஸ்வஸ்மின் நாமரூபாண்யனுகிதவதா தேன தேவேன தத்தாம் வேதாந்தாச்சாரிய சம்ஞாம் அன்வர்த்தயாமி என்ற ஸ்ரீ தேசிக சூக்தியோடு ஒப்பிடுகார். ரங்கநாதன் என்ற பெயரையுடைய நான் ஸ்ரீ ரங்கநாதனுடைய அருளைப் பெற வேண்டும் என்ற வேட்கையால் எம்பெருமானுடைய ஆயிரம் திருப்பெயர்களை விவரிக்கின்றேன். அதுவும் அவனது இன்னருளே. நான் செய்யும் சாகசத்தை வியாச பகவானும் எம்பெருமானும் பொறுத்தருள வேண்டும் என்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. சம்சாரோதம பண்டிதோ பகவதி பிராகேவ பூயக்கலௌ பூர்ணம் மன்யதமேஜனே சுதிசிரோ குஹ்யம் ப்ருவே சாஹசாதி தத்ர ஸ்தோத்ரமிதம் பிரகாசயதி யஹ ஸ்ருத்யஸ்தாவுபௌ வியாசஃ காருணிகோ ஹரிஷ்ச ததிதம் மௌர்க்யம் சஹேதாம் மமாம். இந்த உலகம் ஏற்கனவே எம்பெருமான் பெருமையை உள்ளபடி அறியாதது. மேலும் இப்போது நடப்பதோ கலியுகம். மக்கள் தங்களை நிறையானத்தவர்களாக நினைக்கும் காலம் இது. இதில் வேதாந்தங்களில் இரகசியமாயிருக்கும் விஷயங்களை துணிச்சலுடன் சொல்லப்போகிறேன். சஹசிரநாம ஸ்தோத்திரத்தை வெளியிட்டவரான வியாசபகவானும் இந்த ஸ்தோத்திரத்தாலே ஸ்துதிக்கப்படும் எம்பெருமானும் என்னுடைய இந்த முட்டாள்தனத்தையும் பொறுத்தருள வேண்டும். அமுதம் போன்ற என் நூலை பரிவுடன் கேளுங்கள் என்று வேண்டுகிறார். அர்த்தே ஹரௌ ததவிதாயினி நாம வர்க்கே தத்யஞ்சகே மைஜ பந்த விசேஷமேத்யாம் சேவத்வமே ததமுதம் பிரணிபத்யாசே மத்யஸ்த மத்சரிஜனா இஹமாச பூவன்னே. இந்த ஸ்தோத்திரத்தால் சொல்லப்படும் பொருளான எம்பெருமானிடத்திலும் அவ்வெம்பெருமானை குறிக்கும் திருநாமங்களிடத்தும் அதனை உணர்த்தும் அடியனிடத்தும் ஆதரவுடன் அமுதம் போன்ற இந்நூலை பயிலுங்கள், வணங்கி கேட்கின்றேன். இங்கு யாரும் உதாசீனர்களாகவோ பொறாமையுள்ளவர்களாகவோ இருக்க வேண்டாம்.